నిగమగీతే సప్తసంతౌ సమాప్తే నిజ సదన సమీపే ప్రవయిష్యన్ విహారం జ్వలరమివ భవత్యో సమ్యగారోపయన్మాం ప్రథమవరణవశ్య పాదుకే రంగనాథ. శ్లోకం 293. శరమ నిగమగీతే సప్తసంతౌ సమాప్తే నిజ సదన సమీపే ప్రాపయిష్యన్ విహారం జ్వలనమివ భవత్యో సమ్యగారోపయన్మాం ప్రథమవరణవశ్య పాదుకే రంగనాథ. ஒருவரும் கல்யாணம் ஆனவா இதன் தோறும் உபாசனமானும் அக்னிஹோத்திரமானும் என்று நிச்சயமாக நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அக்னிஹோத்திரம் பண்றவா இப்பவும் நிறைய இருக்கா? அக்னிஹோத்திரம் பண்றவா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டவானா, தன் நாட்டிலேயே ஒரு இடத்தை தனியாக யாகசாலை மாதிரி அமைச்சிருப்பா. அந்த யாகசாலையில தான் அக்னிஹோத்திரத்தை தினந்தோறும் பண்ணுவான். அந்த அக்னிஹோத்திர அக்னி இருக்கேன், அது தாரியாகினியாக இருக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்ச அக்னிஹோத்திரம் கடைசியில் வாழ்நாள் முழுவதும் அதே அக்னியான தொடர்ந்து ஒன்று இருக்கும். மாற்றி மாற்றி பானையில் அது போட்டு உமையை போட்டு வச்சிருந்து மத்தா நாளிலிருந்து அக்னியை எடுத்து அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு மறுபடியும் பானையில் வச்சு மறுபடியும் எடுத்துட்டு இப்படியாக தாரியாகினியாக வாழ்நாள் முழுவதும் ஒரே அக்னியே இருந்துட்டு வரும். அதில் அக்னிஹோத்திர ஆதிகள் பண்ணுவா. அப்படி பண்றவா சில சமயம் என்ன பண்ணுவா, யாகங்கள் பண்ண ஆரம்பிப்பா. சோம யாகம் வாஜகம் சொல்லக்கூடியதான யாகங்களை பண்ணுவா. யாகங்களை பண்றதா இருந்தா ஆத்திர பண்ண முடியாது. ஆக ஊருக்கு வெளியில கொட்டகை போட்டு அங்க போய் யாகத்தை பண்ணுவா. அப்படி யாகத்தை பண்ற போற காலத்துல என்ன பண்ணுவா, இங்கே தாரியாக்கினியா வச்சிருக்காள் இந்த அக்னியே அங்க எடுத்துட்டு போவா. இந்த அக்னியை எடுத்துட்டு போய் அதுலேயே யாகத்தை பண்ணிவிட்டு யாகம் முடிஞ்ச கடைசியில் அவ்வளவு ஆனவனா யாகம் முடிஞ்ச பிற்பாடு ஆத்துக்கு வர அளவு இல்லையோ வரைச்சு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டவனா, அந்த அக்னியே ரெண்டு அரணி கட்டளை உத்தர அரணி அதர அரணி என்று சொல்வார்கள். ரெண்டு அரணி கட்டையில ஆவாகனம் பண்ணிடுவான். அக்னியை அதில் ஆவாகனம் பண்ணி அந்த கட்டையை கொண்டது மறுபடியும் தன்னுடைய யாகசாலையில அக்னியில சேர்த்து அந்த அக்னியை தொடர்ந்து இருந்த அந்த அக்னியே அரணிக்காட்டின் மூலமாக இந்த அக்னியில ஆவாகனம் பண்ணி அதில் மறுபடியும் அக்னிஹோத்திரார்கள் பண்ணிட்டு வருவா அப்படிங்கிறது வழக்கம். இந்த மாதிரி இந்த யாகத்தினுடைய செய்தியை வச்சுக்கிட்டு நம்முடைய காரியத்தையும் நமக்கு மோஷம் கிடைக்கிற விஷயத்தையும் பத்தி பேசுகிறார் சுவாமி தேசியம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய வாழ்நாள் நம்ம பெருமாள் இடத்துல பிரபத்தியே பண்றோம். எம்பெருமான் பிரதம வரணவசியா பாதுகே ரங்கநாதா, என் பாதுகா தேவியே ரங்கநாதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரதம வரணவசியா எம்பெருமான இடத்துல நாம் பிரபத்தியே பண்றோம். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீது யாசதே அபயம் சர்வபூதேபியோ கிருதாம்யேதம் மமா என்று பெருமாள் சாதிக்கிறார் ஸ்ரீமத் ராமாயணத்தில். அதனால் ஒரு இடம் பகுதி பண்ணிட்டுமானா அவனை கடைசியும் ஆதரிச்சு பெருமாள் காப்பாற்றுறார். தெரிஞ்சா அந்த பிரபத்தி பண்ணச்சே அதுக்கு ஒரு அங்கம் உண்டு. என்ன அங்கம்? கோபுரத்த வரணும் அங்கம். அதனால எம்பெருமானே நீயே எனக்கு ரசகனாக இருக்கணும் அப்படின்னு நாம் பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திச்ச பிற்பாடு இருந்தால் அதை என்ன பண்றான், அவனே ரசகனாக இருந்து நம்ம காப்பாற்றுறான். ஆக பிரபத்தி பண்ணிடத்திலிருந்து ரங்கநாதன் எம்பெருமான் நமக்கு வசமாக ஆயிடுறான். பேரப்பட்ட ரங்கநாதன் சரம நிகமகி ஈட்டே சப்தசந்தௌ சமாப்தே, அவனே அவனொரு அத்வரிய மாதிரி அல்லது தீட்சன் யாகத்தை பண்ற மாதிரி ரங்கநாதன் என்ன யாகத்தை பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய வாழ்நாள் இருக்கோ இல்லையோ நாம் ஜீவனம் பண்றோமே இந்த ஜீவனமே ஒரு அக்னி. தெரிஞ்சா அந்த நம்முடைய தைத்திரி உபனிஷத்து சொல்றது கடைசியில சாத்து முறையில இந்த பஞ்சாதிய நாம் சொல்றோம். தஸ்யம் விதோ யஜ்யாத்மாயமான ஸ்ரத்தாபத்தினி சரீரம் யுத்தம் என்று சொல்லி பெரிய பஞ்சாதி அப்படி சொல்லி கடைசியில என் மரணம் அந்ததா அபுருதா அப்படின்னு சொல்றது. அதாவது நம்முடைய வாழ்நாளே ஒரு யாகம். அந்த யாகத்தை எம்பெருமான் அழைச்சி வைக்கிறான். அதை கடைசியில மரணம் நமக்கு எப்ப மரணம் சம்பிக்கிறதோ அந்த மரணம் அவுரதஸ்தானம் யாகத்துக்கு அவுரதஸ்தானம் உண்டு. நமக்கு அவுரதஸ்தானம் எது அப்படின்னு கேட்டோம்னா, வாழ்நாள் ஆகிற யஜ்யத்துக்கு அவுரதஸ்தானம் எது மரணம்தான். அப்படி மரணம் ஆனவுடனே பெருமாள் நம்ம அழைச்சிட்டு போறான் அப்படிங்கிறான். எப்படி நிஜகதனம் அசமீபே பிரபயசிஹாரம். நம்ம அவருடைய திருமாளிகைக்கு பக்கத்துல, அவனுடைய திருமாளிகை பக்கம் அப்படின்னா என்ன சொல்ல, அவனுடைய திருமாளிகை இது சீவை உண்டம். அந்த சீவை உண்டத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போறோம். அழைச்சிட்டு போய் பிரபயசிஹாரம் யாரு நல்ல மாதிரி திருமணத்தில் பயிற்சி பண்ணி இதுவா இருக்காலும் அவனுக்கு சர்வே லோகேஷு காமஜாரோ கோதி யக்ஷத்ரீனந்தமான சொல்றது. பெருமாள் அங்க அழைச்சிட்டு போய் கொண்ட உடனே அவனுக்கு அப்ராதமான சரீரம் வருது. எல்லா லோகத்திலையும் இஷ்டப்படி சஞ்சரிக்கிறான் அவன், எல்லாரும் நல்லா சௌரியம் சந்தோஷமா இருக்கான், பெருமாள் அனுபவிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு எல்லாம் உபனிஷத்து பேசுகிறது. அத மாதிரி அவன் என்ன பண்றான், அங்க போய் சேர்ந்து நிஜசதன சதி வைகுண்டத்தில் பிரபயசிஹாரம் சந்தோஷமா சஞ்சாரம் உண்டு, சந்தோஷமா முக்தமாக அங்க இருந்துருக்கான். சர்வே லோகேஷு காமஜாரோ பவதி யக்ஷத்ரீனம் பிரமமானா என்று பேசுகிறது. அந்த இடத்துல இஷ்டப்படி சஞ்சாரம் வந்து பகவானை சேவை செய்து சந்தோஷமாக இருக்கான். அப்படி இருக்கிற காலத்துல ஜலனியோ சமயகாரோ பயன்மாம். அப்போ என்ன அங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ இல்லையோ, எப்படி கொண்டு போய் சேர்க்கிற அப்படின்னு கேட்டாக்கு, எப்படி ஆனால் எதுமான அத்வதி தீட்சிதாள் அந்த அரணி கட்டையில அக்னியை ஆவாகனம் பண்ணி தன்னுடைய யாகசாலைக்கு எடுத்துட்டு போவாளோ, அதே மாதிரி இந்த ஜீவனை என்ன பண்றார், அரணி கட்டைகள் போன்ற தன்னுடைய பாதைகள் இருக்க அந்த பாதைகள் மேல ஏற்றி ரங்கநாதன் நம்ம ஸ்ரீவெட்டு லோகத்துக்கு அழைச்சிட்டு போறான். அதனால என்ன சீவன் லோகத்துக்கு போறதுக்காக பாதைகள் மேல என்ன ஏத்து என்ன ஏற்றி பிரதம வரணா வைசா பாதுகே ரங்கநாதா சீவன் போய் நான் நல்லா சந்தோஷமாக பகவானை அனுபவிச்சிருந்து விளையாடிட்டு இருக்க முடியாது, பண்ண வேண்டியது பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. புனருதர நிவாசேதனம் சைஷ்ய சிந்தோ புளினம் அதிதசேயம் புண்ணியம் ஆபிரம்மலாபாது பரிணமதி சரீரே பாதுகே எத்திர பும்சாம் தமசி நிகமயீதா சாஸ்வதம் மௌலி ரத்னம். ஸ்லோகம் 994. புனருதர நிவாசேதனம் சைஷ்ய சிந்தோ புளினம் அதிவசேயம் புண்ணியம் ஆபிரம்மலாபாது பரிணமதி சரீரே பாதுகே எத்திர பும்சாம் தமசி நிகமகீதா சாஸ்வதம் மௌலி ரத்னம். பாதுகே பாதுகாதேவியே, என்னுடைய ஆசையை உங்ககிட்ட நான் சொல்றேன், அதை நீ நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்ன ஆசை அப்படின்னா, ஆபிரம்மலாபாது நான் சீர்குண்டத்தை அடைஞ்சு எம்பெருமான அனுபவிக்கணுமோ இல்லையோ, மோட்சார்ந்த ஐஸ்வர்யத்தை அடையணும், அது வரையிலும் நான் எங்க இருக்கணும் தெரியுமா, புளினம் அதிவசேயம் புண்ணியம் சக்ய சிந்தோகோ, சக்ய சிந்து காவேரி அதனுடைய மலர் திட்டு இருக்க அது எப்படி பண்ணது, மக புண்ணியமானது எல்லாத்தையும் நல்ல நன்மை பாவங்களை போக்க வல்லது. அது ஏது மலர் திட்டு அப்படின்னா, உபய காவேரி மட்டத்தில் இருக்க முடியாது ஸ்ரீரங்க கஷேத்திரம், அது எப்படிப்பட்டது, புனர் உதர நிவாசேதனம் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றிடும். அது மறுபடியும் அம்மாவின் விழத்தில் தங்கி மறுபடியும் பிறந்து பாலுண்டு மறுபடியும் செத்து மறுபடியும் பிறக்கிறதுங்கிற இருக்க அம்ப திருப்ப திருப்ப மரணமும் மறுபடியும் பழைப்பும் பிறப்பும் இதெல்லாம் இல்லாத நிலையை உண்டு பண்ணக்கூடியது இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம் இந்த மலர் திட்டு. அதனால நான் என்ன பண்ணணும் போதும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணா அதுவே எனக்கு போடும். எப்படி இருக்கணும் ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னா, பரிணமதி சரீரு பாதுகே எத்திர பும்சாம், எனக்கு இந்த சரீரமானது மாறுதல் அடைகிற மாறுதல் அடைகிறதோ இல்லையோ, ஒவ்வொரு மாறுதல்லையும் எனக்கு என்ன வேணும் தெரியுமோ, என்ன மாறுதல் அப்படின்னு கேட்டோம்னாக்க, முதல்ல ஒருத்தன் குழந்தை பிறந்தானேங்கிற முதல்ல பால பருவம் அப்படின்னு சொல்றோம், பால்யம் போச்சுன்னா அப்புறம் கவுமாரம் அடுத்த சேரியம், அதுக்கப்புறம் யௌவனம் வாலிப பருவம், அப்புறம் வார்த்தகம் கிழத்தனம், அப்புறம் கடைசியில மரணம். இப்ப இப்படியான பல அவஸ்தைகள் நமக்கு ஏற்படுறது. இந்த ஒவ்வொரு அவஸ்தையிலையும் நீ எப்படி இருக்கணும்னு கேட்டா, தமசி நிகம கீதா சாஸ்வதம் மௌழி ரத்னம். வேதத்திலே போற்றப்படுகிற பாதுகா தேவியே, நீ வந்து எனக்கு ஒவ்வொரு அவசரையும் மௌழி ரத்னம் அப்படின்னா என்னுடைய சிரசுக்கு ரத்னமாக அலங்காரமாக நீ இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பால்யாவஸ்திலேருந்து ஆரம்பித்து குழந்தையா இருக்கே பெற்றோர்கள் கோவில் காய்ச்சின்னு போவான், அப்ப ஹெட்டாரி சாய்க்கிச்சே குழந்தைக்கும் ஹெட்டாரி சாய்ப்பான். தெரிஞ்சா அடுத்த அவஸ்தை நடமாடக்கூடிய அவஸ்தை வந்ததுனாக்க அப்பவும் கோவிலுக்கு போகணும், அப்பவும் ஹெட்டாரி நமக்கு தெரியல சாய்ப்பா நமக்கு. அப்புறம் கௌமாராவஸ்தைய வாழ்வ பருவம், அதுக்கப்புறம் வார்த்தகாவஸ்தை, இதெல்லாம் போய் இவ்வளவு ஒவ்வொரு அவஸ்தையிலையும் எனக்கு என்ன கிடைக்கணும்? உன்னுடைய ஹெட்டாரி எனக்கு கிடைக்கணும், அதாவது பாதுகையானது தலையில ரத்னமாக எனக்கு விளங்கணும். அப்படி விளங்கினா அப்புறம் மரணாவஸ்தை இருக்கு, மரணாவஸ்தையிலையும் நான் அச்சிராதி மார்க்கத்தில் ஸ்ரீவேண்டம் போன உடனே அங்க போன உடனேயும் பாதுகா சேவகனா நான் இருக்கணும், பாதுகா கைங்கரியம் பண்ணணும், அங்கேயும் பெருமாள் பாதுகையின் தலைமையில எழுந்துள்ள பண்ணணும். தெரிஞ்சுதா அதனால எல்லா அவஸ்தைகளிலையும் அதே ஸ்ரீவேண்டத்திலையும் கூட பாதுகா சேவகனாக இருந்து பாதுகையை தலைவர்களை சிறப்பு ரத்னமாக திசித்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவனாக்க இந்த ஸ்ரீரங்கத்திலேயே எனக்கு முழுக்க எப்பொழுதும் கடைசி வரல மரணாந்தமான வாசம் எனக்கு வேணும் என்று ஸ்ரீரங்க வாசத்தையே தனக்கு விருப்பமாக அபேட்சிக்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில். பகுவித புருஷார்த்த கிராம சீமாந்தரேகாம் ஹரிதரண சரோஜன்யாசன்யாம் அனன்யாம் பரத சமய சித்தாம் பாதுகே பாவயம் ஸ்வாம் சதமிக சரதஸ்தே ஸ்ரவயேயம் சமிருத்திம். ஸ்லோகம் 995. பகுவித புருஷார்த்த கிராம சீமாந்த ரேகாம் ஹரிதரண சரோஜன்யாசன்யாம் அனன்யாம் பரத சமய சித்தாம் பாதுகே பாவயம் ஸ்வாம் சதமிக சரதஸ்தே சவையேயம் சமிருத்தியம். இந்த ஸ்லோகத்தில் எப்பொழுதும் பாதுகையினுடைய பெருமையே தான் பேசிக்கொண்டிருக்கணும்னு ஆசைப்படுறாரு சாமி. பாதுகையின் எப்பேற்பட்டவள்? பகுவித புருஷார்த்த கிராம சீமாந்தரேகாம் பலவிதமான புருஷார்த்தங்கள், அவரவர்கள் விரும்பும் பலன்கள் எத்தனையோ, தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்லக்கூடியதான அவைகளுடைய வகைகள்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ பலன்கள் இருக்கு. அந்த பலன்களாகிற கிராமம் அதனுடைய சமூகம், பல சமூகங்கள் அதனுடைய சீமம் தரேகாம் அதுக்கெல்லாம் எல்லை நலமாக இருக்க, எத்தனை பலத்தை நாம் அனுபவித்தாலும் கூட கடைசியில பாதுகாதியை அடைஞ்சு பாதுகாதியை அனுபவிக்கிறது தான் பரமபலம், அதான் மோட்சாந்தமான ஐஸ்வர்யம். அது அற்பேற்பட்ட ஐஸ்வர்யமாக நீ இருக்கிறாய். ஹரிஜரண சரோஜன்யாசன்யாம் அனன்யாம் எப்பொழுதும் உன்னை எப்படி சேவிக்கணும் அப்படின்னு கேட்டா தனியா பாதுகையை சேவிக்கக்கூடாது, எம்பெருமானுடைய திருவடியோடு உன்னை சேவிக்கணும். ஹரிஜரண சரோஜம் தெரிஞ்சா எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இருக்கேன், அதனுடைய ஞாசன்யாம் எம்பெருமான் எப்பொழுதும் ஸ்ரீரங்கத்தில் அங்கே ஏழணும்னாக்க பாதுகையை சாத்திக்கிட்டு ஏழறான், பாதுகையின் ஸ்ரீரங்கம் முழுக்க சஞ்சாரம் பண்றான் பாதுகையை சாத்திக்கிட்டு. தெரிஞ்சுதான் அதனால நீ பரமதானிய பாக்கியசாலி, எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவிடிகளை தாங்கிக் கொண்டே இருக்கிறாய். அப்பேற்ற பாதுகா தேவி நீ பரத சமய சித்தாம் பாதுகே பாவயேஸ்வாம் பரத சமய சித்தாம். பரதனுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பரதன் பாதுகையை தான் அழைச்சனு வந்தான், அழைச்சனு வந்து அதை என்ன பூர்ணமாக ஆராதித்தான், ஆராய்ச்சிட்டு கடைசியில் ராமன் எழுந்துகொண்டு பாதுகையை எம்பெருமானுடைய திருவிழியிலேயே சேர்த்தான். ஆக எப்பொழுதும் பாதுகையை கொண்டாடணும், அதுவும் எம்பெருமானுக்கு அதில் ஆராதனை பண்ணி எம்பெருமானுடைய திருவிழியிலேயே சேர்க்கணும். ஆக எம்பெருமானுடைய திருவிழியோட சேர்ந்து இருக்க முடியாத பாதுகையே எப்ப பார்த்தாலும் நான் தியானம் பண்ணிடுக்கணும். சரதமிக சதமிக சரதஸ்தேயம் சமிருத்தியம். இப்படியாக நூற்றாண்டுகள் எவ்வளவு நாள் நான் வாழ்ந்தாலும் கூட, பல்லாண்டுகள் வாழ்ந்தாலும் கூட எப்பொழுதும் உன்னுடைய பெருமையே நான் பேசிட்டுருக்கணும் அப்படின்னு சேவிக்கிறார். ஏன்னா நீ பேற்றவா இருக்க, நீயே உபாயத்துக்கெல்லாம் எல்லைதனமா இருக்க, உன்னை சேவிச்சா வேற உபாயம் பண்ண வேண்டியதே தேவையில்லை, அதனாலேயே மோட்சம் அந்த ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆகையினால உன்ன எல்லா இடத்துலயும் நான் உன்னுடைய பெருமையெல்லாம் பேசணும். இங்க அப்படின்னா முழுக்கணும். பூமி எப்பேற்பட்டது? பகுவித புருஷார்த்த கிராம சீமாந்தரேகம். பூமியில பகுவித புருஷ பல்வகையான புருஷர்கள் மனுஷர்கள்லாம் நிறைய சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் அர்த்தம் பலவகையான செல்வங்களை பெற்றிருக்கிறார்கள் பல பேருக்கு. அப்புறம் கிராமங்கள் அங்கங்க பல இடங்கள்ல கிராமங்கள்ல சிறு குடில்கள் மனுஷன் நிறைய வசிச்சுட்டு இருக்கார், அது மாதிரி வசிக்கிறார். அதே மாதிரி சீமாந்தரேகம் எல்லையில காடுகள்லாம் இருக்கு, அங்கேயும் சில பேர் வாசம் பண்றார். ஆக பூமண்டலம் முழுக்கிறோம் வருடம் கூட பாய்ச்சி இல்லாமல் நான் உன்னை பிரச்சாரம் பண்ணணும். ஏன்னா பூமண்டலம் எப்பேற்பட்டது? ஹரிதரண சரோஜன்யாசன்யாம் எம்பெருமான் திருவிக்கிற அவதாரம் எடுத்த பொழுது ஒரு அடினால பூமண்டலம் முழுக்கும் அளந்து விட்டான் இல்லையா. ஆக எம்பெருமானுடைய திருவடி பூமண்டலம் முழுக்கிறோம் பட்டதுனால பரம பவித்திரமா இருக்கு இந்த பூமி. அப்பேற்பட்ட பூமியில எல்லா இடங்கள்லையும் உன்னுடைய பெருமையை நான் பிரச்சாரம் பண்ணிட்டு உபன்யாசம் பண்ணிட்டே போகணும் எங்க பார்த்தாலும். அதனால எப்பொழுதும் இன்னைக்கு ஒரு நாள் பாதுகாசனம் பண்ண, நிச்சயமே பாதுகாசனம் பண்ணிட்டு உங்களுடைய பெருமையை பேசிட்டு நான் எல்லா இடங்களையும் சஞ்சரிக்கணும். அல்லது இங்கிருந்து நிறந்தோறும் பாதியருடைய பெருமையை பேசி எல்லாரும் அதை கேட்டவர்கள்லாம் பல இடங்களுக்கு போய் சொல்ல முடியாத பண்ணணும். அல்லது நானே மூணு முழுக்கணும் சஞ்சாரம் பண்ணி அங்கங்க பாதியருடைய பெருமையை உபன்யாசம் பண்ணி எல்லாரும் அதை அனுபவித்து கேட்டு மோசாங்காசி பெற முடியாத பண்ணணும். ஆக எப்பொழுதும் எனக்கு பாதுகா பிரபாவத்தை பேசும் தன்மையே எனக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். எனக்குரோமே செவுதி பாதாவனித்வம் பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பாவனாக்கியாம் பஜசி ச விபவை ஸ்வைஹி வியக்தி நித்தம் பிரயாதா சதிக பரிணதம் மே தாதிருஷம் பாவதேயம். ஸ்லோகம் 996. திலகய சிசிரோமே செவுரி பாதாவனித்வம் பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பாவனாக்கியாம் பஜசி ச விபவை ஸ்வைர்வியக்தி நித்தம் பிரயாதா சதிக பரிணதம் மே தாதிருஷம் பாவதேயம். திலகிரோமே செவுரி பாதாவனித்வம் செவுரி பாதாவனி எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே நீ எப்பொழுதும் எனக்கு திலகை சிசிரோமே என்னுடைய சிறசில திலக்கமாக இருக்காய், தெரிஞ்ச அலங்காரமாக இருக்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சடாரியே சுவாமிகிட்ட போய் அப்பப்போ தாங்கி தான் சடாரி வாங்கிட்டே இருக்கார். அந்த பாதுகாதேவி என்னுடைய சிறசுல எப்பொழுதுமே நீ இருந்திருக்கிறாய். பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பவனாச்சாம் அப்புறம் பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பவனாக்கியாம் மனசிலையும் எப்ப பார்த்தாலும் நான் உன்னே தியானம் பண்றேன். பாதாசனம் சுலோகம் பண்ணாரோ இல்லையோ பண்ணச்சு பாதியை தியானிச்சு அவருடைய பிரபாவத்தை மகிமையை நினைச்சுதானே பாதி சுலோகம் எழுதணும். ஆகினால மனசிலையும் பாவனாக்கியாம் பூமிகாம் உள்ளவான மனசிலையும் ஒரு ஆகாரத்தோட எனக்கு சேவை சாதிக்கிறேனே எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சிருக்க முடியாது இருக்கேனே. வஜசிதி விபவைஹி ஸ்வைஹி வெற்றி நித்தம் பிரயாதாம் அப்புறம் இந்த பாதுகாசனம் மன்னத்தினால வாக்குனால உன்னையே உன்னுடைய பெருமைகளோட நான் பேசுறேன். அதனால என்னுடைய வாக்கிலையும் நீ பெருமைகளோடு கூட நீ சாத்தியம் கொண்டிருக்கிறாய். ஆக மனோ வாக்காயங்களால நான் உன்னை சேவித்து உன்னையே நான் அழைச்சில் இருக்கேன். சேவிக்கணும்னா என்ன சொல்லுவா? வாட்டா நம எதிர்ப்புறவச்சிய வபுஷா மனசா ஜெயது தன்னம பூர்ணமுத்திஷ்டம். நமஸ்காரம்னா எப்படி பண்ணணும்னா சேவிக்கிட்ட என்ன பண்ணணும்? ஜெயத்தையோ அல்லது ஸ்தோத்திரங்களையோ சொல்லிக்கொண்டு பெருமாளை சேவிக்கணும். அப்புறம் சிறசா வச்சு அஷ்டாங்கமாக விழுந்து சேவித்து நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கு பிறகு மனுஷனாலேயும் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு சேவிக்கணும். அது மாதிரி முறையில மனோ வாக்காயங்களால உன்னையே நினைச்சு நான் சந்தோஷத்தை அடைய முடியாத காரியத்தை நான் இப்ப கதையா பண்ணிருக்கேன், பாதுகாசத்தை நான் பண்ணிருக்கேன். அதனால மஜசி மஜசி கைகி வைத்து நித்தம் பிரயாக இப்படி பாதாசனம் மூலமாக நீ உன்னுடைய பெருமையோட பிரகாசிக்கிறாய். ததிக பரிணதம் ஆக இப்படி மனசுனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் உன்னையே தியானம் பண்ணி சேவிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சது. எப்பேற்ற பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா தாதிரிசம் பாகதேயம் அப்பேற்ற பாக்கியம் கிடைச்சதுன்னார். எப்பேற்பட்டது எப்படி ஆனால் பரதனுக்கு பாதுகாரம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சதோ அது எப்பெருமானத்தில் சேர்க்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சதோ அதுபோலவும் அதே மாதிரி வால்மீகி மகர்ஷி உன்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவர் எப்படி பெற்றாரோ அதில் மேலும் நித்திய சூரியனெல்லாம் தீவுண்டத்தில் பாதுகேவிச்சுன்னு கொண்டாடி எப்படி சந்தோஷப்படுறாளோ சேவிச்சு கொண்டாடப்படுறாளோ அது மாதிரி அவர்களுக்கெல்லாம் இருக்கும் முடியாத ஒரு பாக்கியத்தை நான் இங்கேயே பாதுகாசத்தை இயற்றி அதனால் ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்று இப்ப பார்த்தாலும் மனசனாலையும் உன்னை தியானம் பண்றேன், விழுந்து விழுந்து உன்னை சேவிக்கிறேன், அப்பப்போ சிறசில உன்னுடைய பாதையை நான் சரிக்கிறேன். எப்படி பெரியவர்கள்லாம் அடையக்கூடியதான ஒரு பெரும் பாக்கியமானது எனக்கு இங்கே சீரங்கத்திலேயே கிடைச்சது என்று சந்தோஷப்படுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன். அஜமாதோ அந்த தேகேந்திரியாதி ததனு ததிகரோகம் பூவா அச பகவதேவா பூவமர்த்தாதிதானின் தவ புனரகமாசம் பகுதே தன்ய ஜென்மா. ஸ்லோகம் 997. அஜனிகி சிரமாதௌ அந்த தேகேந்திரியாதி ததனு ததிகசன் ஈஸ்வரோஹம் பபூவா அச பகவதேவ அபூவம் அர்த்தாதிதானின் தவ புனரகமாசம் பாதுகே தன்ய ஜன்மா. அஜனிஹி சிரமாதௌ அந்த தேகேந்திரியாதி. நான் முதல்ல எப்படி இருந்தேன் அப்படிங்கிறவனா சரீராத்மவாதியாக இருந்தேன் அப்படிங்கிறார். நம்ம இதுல சார்வாக மதம்னு ஒத்து நாஸ்திக மதம் ஒண்ணு உண்டு. அவன் என்ன சொல்றான், இந்த சரீரமே ஆத்மா அப்படிங்கிறான். இந்த சரீரம் எப்ப ஏற்பட்டது, பிருத்திவி அப்பு தேஜசு வாயு ஆகாசம் ஆக பஞ்ச பூதங்களும் சேர்ந்துதான் இந்த சரீரம் உண்டாருது. இந்த சரீரம் ஒன்று உண்டானவுடனே அதுக்கு ஞானம் எப்படி வருது அப்படின்னு கேட்டவனாக்க, பல வஸ்துக்கள் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு இல்லையா. இப்போ சாரா என் காய்ச்சலான பல பட்டங்களை போட்டு காய்ச்சினா அதுக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படுறது. அதுபோல இந்த பிரதீய தேஜோ வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடியதான பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டாருது. அதனால பஞ்சபூதாத்மகமான இந்த சரீரத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டாகி அது கண் பார்க்கறது, காது கேட்கறது, சில காரியங்கள்லாம் செய்யறது, சாப்பிடுறது, சந்தோஷப்படுறது இப்படி எல்லாம் இருக்கு. அதனால சரீரத்தை காட்டிலும் வேற ஆத்மா கிடையாது. அதனால அவளுக்கு என்ன சௌரியம் கட்டமானாக்கன், சரீரத்தை காட்டிலும் ஆத்மா இல்லாததுனால இந்த ஜென்மத்தில் நாம் எதை வேணாலும் செய்யலாம். கிருத்துவா கிருசம்பது என்ன சுகமா சந்தோஷமா நெய்யை குத்தி அண்ணா சாப்பிட்டு பருமிதாரமா அண்ணா அண்ணா சாப்பிடுன்று, பணம் இல்லைன்னா கடை வாங்கு, அங்க போட்டா இன்னொருத்தட கடை வாங்கு, அந்த ஊர்லாம் கடன் வாங்கி சாப்பிட்டாச்சுன்னா இன்னொரு லோய் கடன் வாங்கிட்டு, இப்படி சந்தோஷமா கடன் வாங்கியோ எப்படியோ சாப்பிட்டு இருக்கிறவர்களும் சுகமா இருக்க வேண்டியது. இதுல புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது. அந்தந்த சரீரம் போன உடனே எல்லாம் அதோட போறது ஆத்மாவும் கிடையாது என்று அவர்கள் பேசுகிறார்கள். அதுபோல நான் என்ன பண்ணேன், சிரமாதோகந்த தேகேந்திரியாதி இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு சரீராத்மவாதியாக இருந்துருவாள் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் புத்தி தோடித்து ததனு ததிகசன் ஈஸ்வரோகம் பபூவான் ததனு ததிகாம். அதுக்கப்புறம் கண் பார்க்கறது, காது கேட்கறது இல்லையா, அப்புறம் மனசனால ஞானங்கள்லாம் ஏற்படுறது. இதெல்லாம் பார்த்தவொடனே எனக்கு என்ன தோணித்து அப்படின்னு கேட்டவனாக்க, ஞானமே ஆத்மான்னு தோணித்து. பௌத்தால் என்ன சொல்றா, ஞானம்னு உனத்தான் ஒத்துக்கிறாளா, அந்த ஞானம்தான் ஈஸ்வரன், அதுதான் ஆத்மா, வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றார். அது மாதிரி பௌத்த மதானியாயிகள் போல எனக்கும் இந்த இந்திரியாதிகள் இருக்கே, கண்காது ஊக்கின்ற இந்திரியங்கள், பிராணம் நமக்கு உயிர் கொடுக்கறதான பிராணம், இவைகள் தான் ஆத்மாவை உடைய, இவைகள் தவிர தனியாக ஆத்மா கிடையாது என்று பௌத்தனை போல கொஞ்ச நாள் அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். சததிகசன் ஈஸ்வரோகம் பபூவா. கொஞ்ச நாள் போக போக அதுக்கப்புறம் நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஈஸ்வரோகம் பபூவா. வேதாந்தங்கள் அது சாஸ்திரம் வேதாத்தியங்கள்லாம் பண்ணேன். வேதாத்தியனம் பண்ண உடனே அதுல பூர்வகாண்டத்துல கர்மாக்கள்லாம் சொல்றது, அது ஒவ்வொரு பலத்தை உத்தேசித்து ஒவ்வொரு யாகத்தை சொல்றது. ஆக அந்த யாகத்தை பண்ணா அந்த பலன் கிடைக்கிறதுன்னு சொல்றது. அதுல பார்த்து அதுல இருந்து என்ன தெரிஞ்சேன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, சரீரத்தை காட்டிலும் அல்லது இந்திரியாதிகளை காட்டிலும் புலன்களை காட்டிலும் அதிகப்படியாக இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் ஆத்மான்னு பேரு. அதுதான் ஆத்மா யோகி. அது தவிர இது சரீராதிகளும் ஆத்மா இல்லை அப்படின்னு வேதாத்தியனம் பண்ணி கர்மகாண்டத்தினுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சின்ற பிற்பாடு, மீமாம்சையை அறிஞ்ச பிற்பாடு, எனக்கு சரீராதிரிக்தமான ஆத்மா ஒண்ணு இருக்கு, அதுதான் காரியங்கள்லாம் செய்யறது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சததிகஸ்தன் ஈஸ்வரோகம் பபூவன். இப்படி ஆத்மா வேணும் தனியாக சரீரத்துக்காக ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன தோணித்து, நாம் தான் எல்லாம் பண்றோம், நாம் தான் எல்லாம் செய்யறோம், அதனால நாமே ஈஸ்வரன் தெரியும். அதுக்கப்புறம் இவர் இன்னொரு ஆத்மா கிடையாது, நாமே ஈஸ்வரன், நாம் எல்லாமே சுதந்திரன், நம்ம கட்டி வாழ்றோம், வேற இன்னொருத்தம் கிடையாது அப்படின்னு என்னையே நான் வந்து அப்படி நடிச்சேன். ஈஸ்வரோகம் அகம் போகி, நான் இஷ்டப்படி இஷ்டத்துக்கு அனுபவிக்கிறேன், எனக்கு நிகர் ஆறு இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு நாள் அப்படியே நான் பொழுத போகிறேன். பிராமியமானே துரத்தையே ஜீவே துக்காகுலே விஷ்ணு திருபாகாப்ஜாயதே. நான் சம்சாரத்தில் உழந்து கொண்டு சம்சார சக்கரத்தில் என்ன பண்றோம் தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்துல எனக்கு திடீர்னு பகவானுடைய கிருபா காத்தி உபஜாயத எம்பெருமானுடைய கிருபை எனக்கு ஏற்பட்டது. எம்பெருமானுடைய கிருபை ஏற்பட்ட உடனே எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டது. ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே நான் முன்னாடி இருக்கும்னான பிரம்மகாண்டம் இருக்க வேதத்துல அதெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு ஆச்சாரியாள்கிட்ட வேதாந்தங்கள் எல்லாம் காலட்சேபம் பண்ணேன். காலட்சேபம் பண்ண ஒரு பாடம் என்ன தெரிஞ்சது, இதை காட்டும் இந்த ஆத்மாவை காட்டும் இன்னொரு ஆத்மா பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது ஆச்சாரிய சம்பளத்தினால எனக்கு தெரிஞ்சது. ஆக ஆச்சாரிய உபதேசத்தினால நான் எம்பெருமானத்தன் இருக்கான், அவனுக்கு அதீனமானது இந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கு அதீனமானது இந்த சரீரம் அப்படின்னு படிப்படியா இந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தாசபூதா ஸ்வத சர்வே ஆத்மா பரமாத்மனஹா. நாமெல்லாம் பரமாத்மாவுக்கு இயற்கையாக தாதர்கள். அவன் எம்பெருமான் சேசி, நாம் அவனுக்கு சேடன், அவன் சுவாமி, நாம் அவனுடைய சொத்து, அவன் தான் நமக்கு ஆதாரம், நாமெல்லாம் அவனிடத்தில் இருப்பவன், அவன் தான் நம்மை நியமிக்கிறவன், அவன் தான் நியாமகன், நான் நியாமியன், அவனுக்கு உத்தரவு கீழ்ப்படிந்தவன் அப்படிங்கிற தத்துவங்கள் எல்லாம் வேதாந்தம் வாழ்த்த உடனே எனக்கு என்ன தெரிஞ்சது, தெரிஞ்ச உடனே பகவத்தாசனாக இருந்துட்டு பகவானுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இருக்கிற காலத்துல. அதுக்கப்புறம் என்ன புத்தி தோணுச்சு எனக்கு, பகவானுடைய ஆசையிச்சா பகவான் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டோம்னா, தாசர்கள் விஷயத்துல சில சமயம் நிகிரகம் பண்ண தப்பு பண்ணான்னா அவனை கொஞ்சம் நிகிரகம் பண்ணி அவனை செய்து திருத்துவர் பெருமாள். ஆனால் பாகவதாளர்களே பாகவத தாசால நாம் இருந்துட்டோம்னாக்கே அவளுக்கு கிருபை ஜாஸ்தியா அப்படின்னாலே அவர்கள் அனுகிரகமே பண்ணக்கூடிய சுவாவம் உடையவர்களால பாகவத தாசியமாக இருந்ததுனாக்கே நமக்கு எல்லா சேவங்களும் உண்டாகும் அப்படின்னு தோணித்து. அதனால பகவத் தாசனா இருப்பதை விட பாகவத தாசனா இருப்பதே நல்லது அப்படின்னு ஆச்சாரியுடைய சீசுக்கு எப்படி இருக்கு, சொத்ய பிரித்திய பரிதாரக பிரித்திய பிரித்திய பிரித்திய பிரித்தியமாம் ஸ்வரலோகன் அனதா என்று குலசேராழ்வார்னு சாதிக்கிற சப்தபருவ காட்ட, அதாவது எம்பெருமானுக்கு தாசன், தாசனுக்கு தாசன், தாசனுக்கு தாசன் அப்படி இருக்கணும், அடியார் அடியார் அடியார் என்று நம்மாழ்வாரும் பேசுகிறார். அதனால தாசனா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. தாசனா இருந்தவனாக்க சித்திர் பவதி வா நேதி சம்சயோச்சி சசேகினாம் அசம்சயோத்திர தத்பக்த பரிசரியார சாத்மனாம். சாத்தம் என்ன சொல்றது, பகவத் தாசனா இருக்கிறவனுக்கு ஒருவேளை அவன் இஷ்டம் நிறைவேறாமல் போனாலும் போகலாம், ஆனால் பாவத தாசனா இருந்தது பாவத கைங்கிரிமெண்ட் எவன் இருக்கானோ அவனுக்கு நசம்சயோத்திர அவனுக்கு அவனுடைய இஷ்டங்கள் நிறைவேறதுல சம்சயமே கிடையாது என்று பகவத் தாசனா இருப்பதை விட பாவத தாசனே உயர்ந்தது என்று சாஸ்திரம் பேசுற அப்படின்னாலே நான் அப்புறம் என்ன பண்ணேன், நானும் பாகவதாசனாக ஆனேன். அச பகவதேவா பூவம் அர்த்தாத் இதானீம் பகவத்தாசனாக இருந்தனா இப்பொழுது எகிழ்ச்சியாக என்ன அணைப்போம் தவ புனராகமாசம் தன்ய ஜென்மான் பகவத்தாசனா இருப்பதை விட பாகவதாசன்னா ரொம்ப உசந்தது என்று தெரிஞ்சுண்டு பாகவதையான பாதுகாதாசனாக என்று நான் ஆகிவிட்டேன். ஆக பாதுகா தேவி நான் உனக்கு எப்பொழுதுமே தாசனாக இருக்கேன். அதனால என்னுடைய ஜென்மம் இப்பதாச்சு தன்ய ஜென்மா பாதுகாதாசனாக இருப்பாடுதான் என்னுடைய ஜென்மமானது தன்யதியோ ஒரு பெருமையை அடைஞ்சது. அதனால பாகவதாசனா நான் இருக்க முடியாத என்னை நீதான் கடைசி காலத்தில் அனுகிரகிக்கணும். இந்த ஸ்லோகத்துல முதல்ல சரீரமே ஆத்மா என்கிற ஒரு நிலையை சொல்லி அப்புறம் சரீரத்தை காட்டிலும் அதிருப்தமாக ஜீவாத்மா என்று சென்று உண்டு என்னும் ஜீவாத்மாவை தனியா ஆத்மா என்று பேசி அதற்கு பிறகு பாகவத பகவத்தாசன் நான் என்கிற நிலையை கூறி கடைசியாக நாலாவதாக பாகவதாசன் என்பதை காட்டி பகவத்தாசனை விட பாகவதாசன் தான் வசந்தது என்று நான் இப்பொழுது பரவ பாகவதையான பாதுகைக்கு தாசனாக பாதுகாதாசனாக இருக்கேன். அதனால பாதுகாதேவி நீ தான் என்னை காப்பாற்றி அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சிலாபத்மனோ பிராணதானாது ஆஸ்திரீ பாலம் பகிரைபவ் பாதபத்மௌ முராரே தாமேவாஹம் சிரசிநிஹிதாம் அத்ய பஷ்யாமி தேவாது ஆத்மாதாராம் ஜனனி பவதீம் ஆத்மலாப பிரசூதிம். ஸ்லோகம் 998. செய்யாயத்தௌ பகவதி சிலா பஸ்மனோ பிராணதானாது ஆஸ்திரீ பாலம் பிரதிதை பவு பாதபத்மௌ முராரே தமேவாஹம் சிரசி நிஹிதாம் அத்ய பஷ்யாமி தேவாது ஆத்மாதாராம் ஜனனி பவதீம் ஆத்மலாப பிரசூதிம். பகவதி ஜனனி அனந்த கல்யாண குணங்களோடு கூடின தாயே பாதுகாதேவியே பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது ரொம்ப வசந்தது. ஆஸ்திரீ பாலம் பிரதிதேபவு பாதபத்மௌ முராரேகே முராரேகே பாதபத்மௌ ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகள் இருக்கேன் அது ரொம்ப வசந்தது. அதுக்கு பெருமை ஜாஸ்தி எப்படின்னு கேட்டாக்க சிலா பஸ்மனோ பிராணதானாது அகலிய கல்லாக செவிக்கப்பட்டிருந்த காலத்தில் திருவடிப்பட்டு பெருமாள் திருவடிப்பட்டு அவர் ஸ்திரீயாக எழுந்தார். அதே மாதிரி பரீட்சத்து கரிக்கட்டையாக இருந்த காலத்தில் பகவானுடைய திருவடிப்பட்டு அவர் மறுபடியும் பரீட்சத்தாக ஆனான். ஆக இந்த பெருமை இதனால பெருமாளுடைய திருவடிக்கு நல்ல பெருமை. செய்யாயத்தௌ பகவதி அப்படி பெரும் பெருமை பெற்ற எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கேன். அந்த திருவடிகள் ரெண்டும் பாதுகாதேவி செய்யாயத்தௌ உனக்கு அதீனமாக இருக்கு தெரிஞ்சுதான். அந்த பெருமானுடைய திருவடிகள் போகணும்னு சொன்னா பாதுகை வேண்டா தான் போக முடியும். அதனால உனக்கு அதீனமாக இருக்கக்கூடியவைகள் எம்பெருமானுடைய திருவடிகள் ரெண்டும். தமேவாகம் சிறசிநிதாம் அத்யபஷ்யாமி தேவாத் ஆத்மாதாரான் ஜனனி பவதி ஆத்மலாப பிரசூதி. அப்பேற்பட்ட உனக்கு அதிகமாக இருக்கீர்கள் திருவடிகள்லாம் அப்பேற்பட்டு நீ பெருமாளுடைய திருவடியை தனக்கு அதிகமாக வைத்துக் கொண்டிருக்க முடியாத நீ இருக்கியே நீ பேர்பட்டவள் ஆத்மாதாரான் தனக்குத்தானே ஆதாரமாக இருக்கேன். பெருமாளுடைய திருவடிக்கு ஆதாரம் தேவை தெரிஞ்சா. பெருமாளுடைய திருவடிக்கு ஆதாரம் இது பாதுகைகள். அதனால பெருமாளுடைய திருவடி தனக்கு ஆதாரமாக இன்னொரு பொருளை தேடுறது பாதுகையை தேடின்றிருக்கு. ஆனா பாதுகாதேவி தனக்கு ஆதாரமாக இன்னொன்னு தேடல. பாதுகாதேவிக்கு பாதுகையை தான் ஆதாரம். அதனால ஆத்மா ஆதாரம் சிறகுநீதாம் அத்தியபிஷாமி தேவாது அப்படி தனக்குத்தானே ஆதாரமாக இருக்கக்கூடியதான பாதுகாதேவி நீ பேர்பட்டவள் எப்படின்னு கட்டுப்பானக்கு ஆத்மலாப பிரசூதி. ஆத்மலாபம் சுரூபத்தை அடைகிறது மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை அடைகிறது. அந்த மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை எல்லாருக்கும் நீ கொடுக்குற ஆக மோட்சத்தை கொடுக்கிறவளாகவும் இருக்கேன், தனக்குத்தானே ஆதாரமாக இருக்கேன், பகவானுடைய திருவடிக்கு ஆதாரமாக இருந்துட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட ஒண்ணு நான் இப்போ என் தலையிலே பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது பின்னாடி 1008 ஸ்லோகங்களையும் எழுதி முடிந்தவுடனே பெருமாள் சந்தையில பாதுகாசரத்தை வச்சு அவன் மடனே பட்டாச்சார் அவருக்கும் அது அவளுக்கு உடனே திரு சசாரி எடுத்துக்கொண்டு வந்து தேசியனுக்கு சாதித்து அவருக்கு மரியாதை எல்லாம் பண்றார். தெரிஞ்சா முதல்ல ஆரம்பத்தில் சசாரி சாதித்து பாதுகாசர பண்ணணும்னு ரங்கநாதன் நியமனம்னு நினைக்கிறார். அதனால பாதுகாசரம் பண்ணியாச்சு. கடைசியில் பாதுகாசரம் பண்ண கடைசியில முடிவுல காலத்திலையும் சிறசில பாதுகா தேவியை சாதித்து என்ன சாதிக்கிறார். அதனால பாதுகா தேவி என்னுடைய சிறசில கடைசி காலத்தில் நீயே வந்து இருந்து எனக்கு மோட்சாந்த ஐக்கியத்தை கொடுக்கக்கூடியவளாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுபவிக்கிறார். கதங்காரம் லட்சுமி கரகமலயோக்கியம் நிஜபதம் நிதத்யாத்ரங்கேசம் நோச்சேவம்மியேஜாக்கிரிஷூன்மரசரிஷிகாண்டகதிகாரம்லட்சுமீகரகமலயோஜியம் நிஜபதம் நிதத்யாத்ரங்கேசம் மனுஷன் மோட்சத்தை அடையணும்னா என்ன பண்ணணும், எப்பொழுதும் பகவத் தியானத்தில் ஈடுபடணும், எம்பெருமான மனசிலேயே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும். ஆக பக்தி பண்றவாளுக்கு எப்பொழுதும் மனசுல பகவத் தியானம் இருந்துகிட்டே இருக்கும். பிரபுத்தி பண்ணுகின்றவர்களும் கூட முன்னாடி பகவத் தியானம் இல்லாமல் இருந்தாலும் கூட பிரபுத்தி பண்ணின பிறகு உத்தரகிருத்தியத்தில் பல நல்ல காரியங்கள்லாம் பகவத்யுஷமான காரியங்களையே செய்துகிட்டு பகவானையே மனசுல நினைச்சுட்டு இருக்கணும். ஆக பகவத் தியானம் இருந்தால்தான் எம்பெருமான் கடைசி காலத்தில் நம்முடைய ஹதயத்தில் நான் அவனை நினைக்க முடியாத மாற முடியும். அவனை நினைச்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதை சொல்லுகிறார்கள், சாக ஆதி தூஷிதே சித்தே நாஸ்மதி மதுசூதனகாம். அந்த ஆசை இந்த ஆசைன்னு இருந்தா கண்ணால் பார்த்ததெல்லாம் அடையணும். ஆசை மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசைன்னு பொண்ணாசைன்னு சொல்றாளே, இந்த மூணு வகையான ஆசைகளும் கண்ணால் கண்டதெல்லாம் அடையணும், காதால் கேட்டதெல்லாம் அடையணும், என்ன வாய் ருசிக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஒவ்வொரு பொருள்லையும் பல விஷயங்களிலையும் ஒவ்வொரு இந்திரியங்களையும் மயவிட்டு ஆசையோட ஒருத்தர் குடிந்தானே ஆசைகளும் அதுதான் மனசில் நிற்கும். பகவான் மனசில் நிற்க மாட்டார். நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனாக நிஜ ஆக்ராந்தி சுண்ண ஸ்மரசர சிகா கண்டகததி. கண்டதெல்லாம் நினைச்சு தெரிஞ்சா பெண்ணாசையினால என் மனசு ரொம்ப கெட்டு போய்கிறது. அப்போ பெண்ணாசைங்கிறது எனக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறத மனசுல என்ன பெண்ணாசை இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டவனா காரியங்களை சொல்ற பழக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி மேல ஆசை வரணும்னு சொன்னாக்க அந்த ஆசைய மன்மதனாக பாவித்து மன்மதன் என்ன பண்றான், அவன் பஞ்சபானம் இருக்கு புஷ்பபானம்னு சொல்லுவான். அந்த புஷ்பங்களாகிற பானத்தை இருவருடைய இருவர் மீதும் அவன் தொடுக்கிறான். ரெண்டு பேருடைய ஹிரியத்திலேயே அந்த பானம் புகுந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இவனுக்கு அவள் மேல ஆசையும் அவளுக்கு இவன் மேல ஆசையும் உண்டு பண்ணுகிறது. ஆக அதை கவிகள் என்ன சாட்டுவாக அழகாக என்ன பேசுவார்கள், மன்மத பானம் மன்மத பானத்தினால இருவரையும் அடித்து ரெண்டையும் மன்மதன் ஒன்று சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆசையர் ஒருவருக்கு ஒரு ஆசையினாலே ஒன்று சேருகிறார்கள் என்று அர்த்தம். ஆக அந்த ஆசைய என்ன சொன்னார், மன்மத பானத்தினால அந்த ஆசை உண்டாதுன்னு சொன்னான். அப்ப நம்முடைய ஹிருதயத்தில் என்ன இருக்கு, மன்மத பானம் இருக்கு, நிறைய மன்மத பானம் இருக்கு. தெரிஞ்சா யாரையோ கண்டதெல்லாம் பொருள் ஆசைப்படுறதோட கூட மண்ணாசை பெண்ணாசி பொன்னாசின்னு சொல்றாள். இந்த ஆசைகளாலும் கூட என்னாச்சு, நிறைய நம்முடைய மனசு எப்படி இருக்கு, கடினமா இருக்கும். மனசுல நிறைய ஏகப்பட்ட அம்புகள், அப்படியானா ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் இருக்க முடியாத மனசுல பெருமாள் கடைசி காலத்துல தன் திருவடியை வச்சு நம்ம மனசுக்குள்ள எப்படி எழுந்துள்ளுவார், எழுந்துள்ளுவது ரொம்ப கஷ்டம். அதுக்காக என்ன பண்ற பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகாதேவியை நம்ம தியானம் பண்ணணும். பாதுகாதேவியை தியானம் பண்ணா பாதுகாதேவி என்ன பண்றா, நம்ம ஹிருதயத்தில் வந்து உட்காடுறான். ஹிருதயத்தில் வந்து உட்காந்த உடனே அவன் என்ன பண்றா, நம்முடைய ஆசைகள் எல்லாம் தூக்கி அடிக்கிறான். அதாவது மன்மத பானம்னு சொன்னமே, அது அம்புகள்லாம் நிறைய நீட்டி நடக்க அது இந்த பாதுகையை வச்ச உடனே பாதுகையினால் அந்த அம்புகள்லாம் நம்ம நொறுங்கி போறது அப்படியே. ஆக பாதுகா தியானத்தினால நமக்கு கண்ட ஆசையெல்லாம் போயிட்டு இருந்து தாத்பரியம் அதற்கு. அதெல்லாம் போன பிற்பாடு இப்ப பகவத் தியானம் பண்ணா பகவதா தேவி பெருமாளை அழைச்சின்னு வருவார். பெருமாளை அழைச்சின்னு வந்தா நம்முடைய ஹிருதயத்தில் பெருமாள் எப்ப எழுந்துருவார், முள்ளு இல்லாம சுத்தமாக இருந்தா அவர் எழுந்துருவார். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது, மிக மிக மென்மையானது. பகங்காரம் லட்சுமி கரகமல யோஜ்யம் நிஜபதம். எம்பெருமானுடைய திருவடி பதம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டவனாக்க, லட்சி கரகமல யோஜ்யம், ராட்டி பிடிச்சு விடுவார். ராட்டி திருவடியை பிடிச்சு விடுறதுனாக்க ராட்டினுடைய கை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, மிக மிக மென்மையானது. தாமரை மலர் போன்று மிக மிக மென்மையானது. தாமரை மலர் போன்று தன்னுடைய கைகளால அவள் பிடிக்கணும்னா கரடுமுருடா இருந்த திருவடியை பிடிச்சா அவளுக்கு கை நோகம். அப்படி இல்லாமல் அவளுக்கு தகுந்ததாக இருக்கு எம்பெருமானுடைய திருவடி. அப்படின்னா என்ன அர்த்தம், ராட்டினுடைய திருவடி தாமரை மலர் போன்று மென்மையாக இருக்கு, அதை விட மென்மையாக இருக்கு எம்பெருமானுடைய திருவடி தாமரை. சரிதா, அவ்வளவு மென்மையான திருவடி இருக்கு. அந்த திருவடியேன் என்னுடைய ஹிருதயத்தில் ரங்கநாதன் எழுந்துள்ளா, எப்படி எழுந்துள்ளுவார், என்னுடைய ஹிருதயம் தான் கண்ட ஆசையினால முள்ளு மாறி இருக்கு. சரிதா, அதுக்காக நான் பாதுகாதியை தியானம் பண்ண அவன் என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகாதியை மின்னாடி தம் மனதில் வந்து உட்காந்து அந்த முள்ளெல்லாம் முதிச்சு பண்ணி கடினமான வஜ்ராயுதம் போல மிக கூர்மையாகவும் கடினமாகவும் இருக்க முடியாத நம்முடைய மனசுல பாதுகாதியை மின்னாடி வந்து என்ன பண்றா, அந்த கூர்மையெல்லாம் மழுங்கச்சு வச்சு ஒரு அழுத்து அழுத்தி இல்லையா, முள்ளான இடத்துல பாதுகையை போட்டு போனா காலில் குத்தாது, எல்லாம் ஒழிஞ்சு போடும். அத மாதிரி மழுங்கச்சிறான், மழுங்கச்சி உடனே நம்முடைய மனசு சுத்தமா இருக்கும். அந்த இடத்துல பயம் இல்லாம எப்பெருமான் பாதுகாப்பு லட்சுமியினுடைய கையை விட மென்மையான அந்த திருவடிகளை வச்சு நம்முடைய ஹிருதயத்தில் வந்து எழுந்துள்ளதான். அப்படியான அர்த்தம், கடைசிய காலத்துல நம்ம ரங்கநாதனை நினைச்சா ரங்கநாதன் நம்முடைய மனசிலேயே தங்கணும்னு சொன்னமானாக்க, நமக்கு பாதுகையினுடைய அனுகிரகமாக நமக்கு வேணும். தேவம் மத்திய விசதி தயா தேவி பவதி. பாதுகா தேவி, நீ என்னுடைய இருக்கமையான கருணையினாலே நீ என்ன பண்ற, என்னுடைய மனசுக்கும் பெருமாளுக்கும் நடுவுல நீ வந்து நிற்கிற. ஆக பெருமாள் உன்னை திருவடியில சாதிச்சிக்கொண்டு கடினமான என்னுடைய மனசாகிற வஜ்ராயுதம் போல கூர்மையா இருக்க முடியாத என்னுடைய மனசுல வந்து திருவடியை வச்சு வந்து தங்குறான். ஆக பெருமாளை நீ அழைச்சின்னு வர, அப்படி அழைச்சின்னு வந்தாக்க என்ன ஆறுது, கடைசி காலத்தில் ரங்கநாதன் நாம் தியானம் பண்றோம். ரங்கநாதனை தியானம் பண்ணா கடைசி காலத்துல நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. அதனால பாதுகாதேவி, என்னுடைய மனசு மகா மோசமான மட்டமான மனது, என்னுடைய மனசுக்குள்ள முள்ளு குத்துராப்புல இருக்கும் என்னுடைய இதய கமலம், என்னுடைய இதயம் அந்த முள்ளு குத்துராப்புல இதயத்தில் ரங்கநாதன் தரணும்னாக்க, நீ பாதுகையின் மேல வச்சு அந்த மனசுல இருக்க முடியாத முள்ளெல்லாம் என்னுடைய கெட்ட ஆசை என்ன ஆசையெல்லாம் போக்கி முள்ளெல்லாம் போக்கினாக்க, அந்த உண்மையில திருவடியை வச்சுட்டு ரங்கநாதன் என்னுடைய இதயத்தில் வந்து எப்பொழுதும் எழுந்துகிட்டு இருப்பான். கடைசி காலத்தில் அவன் எழுந்துகளில் இருந்து எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். அதனால பாதுகாதேவி, உன்னுடைய தயினாலதான் எனக்கு எல்லா காரியமும் நான் நடக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். கிரீடாலௌல்யம் கிமபி சமயே பாதுகே வர்ஜயந்தி நிர்வேஷம் ஸ்வம் திசதி பவதி நாசயோ ஸ்ரீதரண்யோ மாமப்பியேவம் ஜனய மதுஜித் பாதையோ அந்தரங்கம் ரங்கம் யாதோ ஜனயதி குணை பாரதி நிறுத்தரங்கம். ஸ்லோகம் 1000. கிரீடாலௌல்யம் கிமபி சமயே பாதுகே வர்ஜயந்தி நிர்வேஷம் ஸ்வம் திசதி பவதி நாதயோ ஸ்ரீதரண்யோ மாமப்யேவம் ஜனய மதுஜித் பாதயோரந்தரங்கம் ரங்கம் யாசோ ஜனயதி குணை பாரதி நிருத்தரங்கம். இந்த ஸ்லோகம் 1000வது ஸ்லோகம். ரங்கம் யாசோ ஜனயதி குணைஹி பாரதி நிருத்தரங்கம். பாதுகாதேவி இந்த ஸ்ரீரங்கத்துல எல்லாரும் உன்னுடைய குணங்களை சொல்லி சொல்லி பாடிட்டே இருக்கான். பாதுகாதேவியை எல்லாரும் போற்றுகிறார்கள். அதே மாதிரி நீ என்ன நியமித்தபடினால 1000 ஸ்லோகத்தையும் இப்ப ரங்கநாதன் சன்னதியில நான் விஞ்ஞானம் பண்ணிவிட்டேன். 1000வது ஸ்லோகம் இது. ஆக ரங்கநாதனுடைய சன்னதி இப்ப எப்படி இருக்கு, ரங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு நிருத்த ரங்கமாக இருக்கு. ஆர் நாட்டியம் ஆடுறாங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியே நாட்டியம் ஆடுறாரோ அப்படின்னு சொல்லிபடியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் ரொம்ப சுவாமி தேசிகன் 1000 ஸ்லோகத்தையும் இங்கே அழகாக சொல்லி அதன் கருத்துக்களையும் எடுத்து சொல்லுகின்ற காலத்துல வித்வான்கள்லாம் சுவாமி தேசியனுடைய அந்த பாதுவாசத்தை கேட்டு கேட்டு ஆனந்தித்து சந்தோஷமடைகிறார்கள் இல்லையா. ஆக சரஸ்வதியே இங்கே நாட்டியமாடுறாளும் சொல்லும்படியாக இருக்கு. இந்த பாதுவாசர வெளியீடு இங்கே சுவாமி அந்தரங்க ரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் பண்ணக்கூடிய வெளியீடு தெரிஞ்சா அப்படி எல்லாம் பண்ணிட்டேனா அதனால எனக்கு நீ என்ன பண்ணணும் பாதுகாதேவி அப்படின்னு கேட்டவனாக்க மாமத்யேவம் ஜனய மதிஜிப்பாதையோரந்தரங்கம் எம்பெருமானுடைய அந்தரங்கம் கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு இடம் கொடுக்கணும். அப்படி யார் இருந்தாலும் கைங்கரியம் பண்றா அப்படின்னு கேட்டா பாதுகாதேவி ஸ்ரீதேவியும் பூதேவியும் பண்றாலும் இல்லையோ எப்போதும் உன்னுடைய கைங்கரியம் பாதுகாக்க கைங்கரியம் என்ன பண்ற கிரீடாலௌல்யம் கிமபி சமயே பாதுகேவர் ஜெயந்தி இப்போது வெளியில் இருக்குன்னா அவன் பரத்தார்னா உடனே நீதான் பெருவங்கன்னா எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் விளையாடுகிறாய் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறாய் அப்படி பெருமாள் கைங்கரியமே பண்ணிட்டு இருக்க. அப்படி பெருமாள் கைங்கரியே பண்ணிட்டு இருந்தாலும் கூட திரும்பி கோவிலுக்கு பெருமாள் எழுதிட்டார்னா அப்புறம் அந்தரங்கமாக எடுக்கிற காலத்துல